என்றனை இனிது ஆட்கொள்ள என்ன சொல்லி அழைத்தார் வருவாயோ எளியன் என்றனை இனிது ஆட்கொள்ள என்ன சொல்லி அழைத்தார் வருவாயோ எளியன் என்ன சொல்லி அழைத்தார் வருவாயோ சொல்லி அழைத்தால் வருவாயோ கூதவிய நாமமோ அரணங்கின் மானம் காத்ததோ நாமமோ பயம் என்ற கரி கூதவிய நாமமோ அரணங்கின் மானம் காத்ததோ நாமமோ அவனியோர் உரைத்திடும் ஆயிரம் நாமத்தில் அவனியோர் உரைத்திடும் ஆயிரம் நாமத்தில் என்ன சொல்லி அழைத்தால் வருவாயோ எளியனை நீது ஆட்கொள்ள என்ன சொல்லி அழைத்தால் வருவாயோ